श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि भारद्वाज कुलाब्धिशीत किरण श्री श्रीनिवासाद् गुरोः लब्ध श्रीधर चक्र लांचन विधिम् रंगेन्द्र योगीश्वरी विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकम् वंदे शांतिदमादियुक्तमनघम् श्रीमाधवर्यम् गुरुम् श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणा वाप्त चक्रांक भाष्यम् वैराग्याचार वार्ध वरद पद मुखे लक्ष्मणेन्यस्तभारम् श्रीवागीशात्ततुर्यम् षटरिपियतिराड्वेद चूडार्यमूर्तिम् नूत्नम् श्रीरंगनाथम् नवकरिमथनम् ब्रह्मतन्त्रम् श्रयामः श्रीसुरगवदन पादू संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान् अभिनवरंगेन्द्र ब्रह्मतन्त्र परकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिम् विधून्वते ब्रह्मतन्त्र स्वतन्त्राय द्वितीय ब्रह्मणे नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामि तम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः तत्पूर्वं नाम 36வது ஸ்லோகம் ஸ்தோத்திர ரத்னத்தில் பார்க்க இருக்கிறோம். கடந்த 4 ஸ்லோகங்களாக பகவானுடைய குணங்களை கீர்த்தனம் பண்ணுகிறார். சதுர்தசபிஹி விஷதமனுசந்தத்தே என்று சொன்ன அளவில் நாம் இப்பொழுது 4 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் 10 ஸ்லோகங்கள் பார்க்க வேண்டியவைகள் இருக்கின்றன பகவத் வர்ணனாந்தர்கதமாக. அதில் 5வது ஸ்லோகம் இது 36வது ஸ்லோகம். அப்படி கிரமத்தில் பார்த்தால் ஸ்லோகம் வாசிக்கிறேன். ஸ்புரத் கிரீட்டாங்கதார கண்டிகா மணீந்திர காஞ்சி குணனுபுராதிபிஹி ரதாங்க சங்காசி கதா தனுர்வரை லசத்துலசியாவன மாலயோஜ்வலம் என்பதாக ஸ்லோகம். மறுபடியும் ஸ்லோகம் வாசிக்கிறேன். ஸ்புரத் கிரீட்டாங்கதார கண்டிகா மணீந்திர காஞ்சி குணநூபுராதிபிஹி ரதாங்க சங்காசி கதா தனுர்வரைஹி லசத்துலசியாவன மாலயோஜ்வலம். உஜ்வலம் என்ற சப்தம்தான் இதில் சாட்சாத்தாக பகவந்தம் என்று பின்னால் வரப்போற ஸ்லோகத்தில் இருக்கிற சப்தத்துக்கு விசேஷம். பகவந்த் அதாவது தமேவ தமேவ என்று பஜந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று பஜந்தம் என்று வரப்போறது பவந்தம் என்று வரப்போறது. அந்த பவந்தம் என்ற சப்தம் வந்து விசேஷ்யம், முக்கிய விசேஷ்யம். அதற்கு தான் நாம் இப்ப விசேஷணங்களை பார்த்து வரோம். ஒவ்வொரு ஸ்லோகமும் 4 ஸ்லோகங்கள்னா 4 ஸ்லோகங்கள்லையும் விசேஷங்களை பார்த்தோம். இன்னும் 10 ஸ்லோகங்கள்ல விசேஷங்களை பார்க்க போறோம். இப்போ அது சாட்சாத் விசேஷம் என்னன்னா வனமாலையோஜ்வலம் பவந்தம் என்று. வனமாலையா என்று திருத்தியா விபக்தி, அதே மாதிரி துளசியா என்று திருத்தியா விபக்தி, குணநூபுராதிபிகி என்று திருத்தியா விபக்தி, அப்புறம் தனுர்வரைகி என்று திருத்தியா விபக்தி. ரெண்டு பகுவச்சனம், ரெண்டு ஏகவச்சனம். அப்படியாக திருத்தியா விபக்திகள் சொல்லி இவைகளால் ஜுவலிக்கின்ற உஜ்வலமான பவந்தமேவ என்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த பேசிக்கான இது எதுக்கு எதுக்கு விசேஷனம், எதனால் அவர் உஜ்ஜலமாக இருக்கிறார்ன்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுற அந்த திருத்தியா விபக்தியில் இருக்கிற ஏகவச்சனம் பகுவச்சனம், ஏன்னா நிறைய சொன்னால் பகுவச்சனம், ஒன்னே ஒன்று சொன்னால் ஏகவச்சனம், துளசின்னு ஏகவச்சனம் துளசியானும், அதே மாதிரி வனமாலையா என்று வனமாலை என்பது ஒன்னா சிங்கிளாக இருக்கிறதுனால வனமாலையா என்று ஏகவச்சனம், மற்றதெல்லாம் ரத ரதாங்க சங்கா அசி கதா தனுஹு இத்தனை சேர்த்து சொன்னதுனால தனுர்வரைஹி என்று சிரேஷ்டமான இவைகளால் என்றும், அதே மாதிரி காஞ்சி குணநூபுராதிபிகி என்றும் ஸ்புரத்து ஜொலிக்கின்ற கிரீட்டம், ஜொலிக்கின்ற அங்கதம், ஜொலிக்கின்ற ஹாரம், ஜொலிக்கின்ற கண்டிகா, ஜொலிக்கின்ற மணீந்திரம் என்று சொல்லக்கூடிய கௌஸ்துபம், ஜொலிக்கின்ற காஞ்சி குணம், காஞ்சி குணம், காஞ்சி குணம் என்றால் காஞ்சி நாள் ஒட்டியானம், ஒட்டியானத்தினுடைய நூல் எல்லாமே ஜொலிக்கிறது. நூபுரம்ன்றதுனால காலில் இருக்கிற சலங்கைகள், இப்படி எல்லாவற்றாலும் உஜ்வலம், பிரகாசிக்கின்ற என்று அர்த்தம். சுரூபமே உஜ்வலமாக இருக்கு, அதுல ஆபூஷணங்கள் இன்னும் பிரமாதமா இருக்கு. அந்த அஸ்திரபூஷணாத்தியாயம்னு பெரிய அத்தியாயமே இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் சுவாமி பாஷ்யக்காரரும் கத்தியத்ரயத்துல பகவான அனுசந்தானம் பண்ணச்ச எல்லா ஆபூஷணங்களையும் சாதிக்கிறார். இதே ஆபூஷணங்களையும் அங்க சாதிக்கிறார். கிரீட முக்தாதா மாதர பந்தன உதரபந்தன காஞ்சி குண நூபுராத்ய அபரிமித திவ்ய பூஷணா என்று சாதிக்கிறார். அது மட்டும் இல்லாம பாஞ்சராத்திர ஆகமங்கள்லையும் அஸ்திரபூஷணாத்தியாயம் என்று அஸ்திரங்களுக்கும் ஆபூஷணங்களுக்கும் தனி அத்தியாயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்படி இவ்வளவு நாள ஜுவலிக்கிற பகவந்தம் என்று தாத்பரியம். அப்படிப்பட்ட பகவந்தம் பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று சேர்த்து பொருள் கொள்ளப் போகிறோம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியத்தை சுவாமி தேசிகன் எப்படி விவரிக்கிறார் என்ற கிரமத்தை பார்ப்போம். சாதாரணமா அர்த்தம் சொல்ல போனால், ஸ்புரத்து ஜொலிக்கின்ற கிரீட்டம் என்ன, அங்கதம் என்று சொல்லக்கூடிய கையில் அதாவது தோல்வளை என்ன அங்கதம், ஹாரம் என்ன, ஹாரம்ன்றது கழுத்துல இருக்கிற தங்கத்தால பண்ணியிருக்கிற ஒரு ஆபூஷணம், அது என்ன, கண்டிகா என்று சொல்லக்கூடிய கண்ட ஆபூஷணமான நெக்லஸ்ன்னு சொல்றோமே அந்த மாதிரியான கண்டிகா என்ன, மணீந்திரம் என்று சொல்லக்கூடிய கௌஸ்துபம் என்ன, மணிகளுக்குள் சிரேஷ்டம் மணீந்திரகா என்று சொல்லக்கூடிய கௌஸ்துபம் என்ன, காஞ்சி என்று சொல்லக்கூடிய உத்யானம் என்ன, அதுல இருக்கிற குணம்னு சொல்லக்கூடிய நூல் என்ன, எல்லாமே அது நூலும் நூல் அதுவும் தங்கத்தாலேயே பண்ணிருக்கிற ரசனா, அப்புறம் ரசனான்ற சப்தத்தாலேயும் அந்த நூ காஞ்சி குணத்தை சொல்றான். சில இடங்கள்ல நூபுரம் என்று சொல்லக்கூடிய பாதத்துல அணிஞ்சிருக்கிற கொலுசு என்ன, சலங்கையும் சொல்லலாம், எல்லா ரெண்டுத்துக்குமே அதுதான் திருநாள். எல்லாம் ஒவ்வொரு ஆபூஷணங்களை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லணும். கிரந்தாந்திரங்கள்ல இருக்கிற சம்வாதங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லணும்னா ஒவ்வொரு ஆபூஷணத்தை பத்தியும் நிறைய சொல்லலாம். ஷோடசாயுத ஸ்தோத்திரம் தனியாகவே பண்ணியிருக்கார், அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து இங்க அனுசந்தானம் பண்ணலாம். அதற்கெல்லாம் உங்களுக்கே நிறைய அவகாசங்கள் இருக்கு. கிரீட்டம்னா கிரீட்டம்னு போட்டாலே கிரீட்டத்தை பத்தி எத்தனை கிரீட்டங்கள், அப்புறம் இப்ப வரப்போற திருநாராயணபுரத்தினுடைய கிரீட்ட விசேஷம் இருக்கு, அது நகருடன் எப்படி கொண்டு வந்தார், அது பெருமாளுக்கு எப்படி பொருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் உங்களுடைய ஸ்மரணத்துக்கு வரவேண்டிய விஷயங்கள். சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு சப்தங்களை சொன்னா எண்ணற்ற விஷயங்கள் ஞாபகம் வர அளவுக்கு சமிருத்தியானது நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு விசேஷம்னே சொல்லணும். இந்த அளவுக்கு ஒரு விசேஷம் எந்த ஒரு சம்பிரதாயத்திலேயாவது இருக்கான்னா அது தெரியாது. ஒரு ஒரு சப்தத்தை சொன்னாக்க அந்த சப்தத்தை பற்றிய ஆழ்வார்கள் ஸ்ரீசூக்திகள் என்ன, ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் என்ன, பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கிற விஷயங்கள் என்ன, ஒவ்வொரு 108 திவ்ய தேசங்களில் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ஆபூஷணங்களால் பெருமை என்ன, எல்லாம் எண்ட்லெஸ்ஸாக இருக்கு. எண்ட்லெஸ்ஸான ஆச்சாரியர்கள் எண்ட்லெஸ்ஸான வித்வான்கள் உங்களுக்கு நிறைய உபன்யாசங்களில் இதெல்லாம் சாதிச்சிருக்கா. எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுண்டு இதை வந்து தனியாகவே ரிசர்ச் பண்ணுறவா ரிசர்ச் பண்ணலாம். ஒவ்வொரு ஆபூஷணங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கிளே எழுதலாம், அந்த அளவுக்கு விஸ்திருத்தமானவைகள் இந்த விஷயங்கள்லாம். அதனால இந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு எண்டே கிடையாது. அதனால இந்த சப்ஜெக்ட் எடுத்து எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோவும் கம்மியாக தான் இருக்கும். கித்னா பி போலோ ஓ கம் ஹே அப்படின்றான் ஹிந்தியில், அது ஹிந்தி எக்ஸ்பிரஷன், அது எவ்வளோ பேசினாலும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு, குறைவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரியாக சப்ஜெக்ட் இது. அதுக்கு ரதாங்கம்னு சொல்லக்கூடிய சக்கரம் என்ன, சங்கம் என்ன, சங்க சக்கரங்களை ரதாங்க சங்கா என்று ஆச்சாரியர்களுடைய தனியன்கள்லாம் பார்த்தா கூட இவ்வாழ்டத்திலேருந்து சங்க சக்கர தாரணம் பண்ணிண்டவர்னு சொல்லச்ச ரதாங்க அப்படின்ற சப்தத்தை உபயோகப்படுத்துறார். ஏன்னா சக்கரம் ரதத்தினுடைய அங்கமானபடியினாலே சக்கராயுதத்துக்கு ரதாங்கம் என்றும் பெயர். சங்கம் என்ன, அசின்னு சொல்லக்கூடிய கட்கம் என்ன, நந்தகம் அப்படின்னு சொல்றோமே அது என்ன, கதா அப்படின்னு சொல்ற கௌமோதகி கதா அதெல்லாம் இருக்கு, கட்கம் அசி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன, தனுஷ் என்ன, சார்ங்கம்னு சொல்லக்கூடிய தனுர்வரை, சார்ங்கம் உதைத்த சரமழை கொண்டு தனுர்வரை, அப்புறம் லசத்துலசியா, இவ்வளவுலையும் இல்லாம இதில் இது கருமையான திருமேனியில பச்சையாகவும் கருமையாகவும் விளங்கக்கூடியதான துளசி, அப்புறம் வனமாலை என்ன, இவைகளால் உஜ்ஜலம் என்று சாதிக்கிறார். நாம் இதுல ஒவ்வொரு சப்தத்துக்குமே விசேஷமாக பார்த்து நிறைய சொல்லலாம், ஆனால் அவ்வளவு தூரம் இல்லாமல் ஒரு சில சப்தங்களுக்கு இதுவரையில் யாரும் ரொம்ப சொல்லாத இருக்கிற வனமாலைன்ற சப்தத்தை அடியன் இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான சப்தமாக வச்சுட்டு துளசியை பற்றி நிறைய பேசியிருக்கா. அந்த வனமாலைனா என்ன அப்படின்ற கேள்விக்கானது பதில் கிடைக்கிற மாதிரியாக அடியனால் முடிஞ்சவரையில் வனமாலையை பற்றி மட்டும் விசேஷமாக சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னு என் மனசில் பட்டுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கார்த்தால எதுக்கோ தெரியல அப்படின் ஒரு பழைய ஸ்தோத்திரம் எங்கள் தாத்தா எழுதின ஆர்யா ஸ்தோத்திரம்னு அந்த ஸ்தோத்திரத்தை என்றைக்கும் இல்லாத ஒரு விஷயமா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு அதை என்னைக்கோ டைப் அடித்து வச்சிருந்தத தேடினேன். எதுக்கு தேடினேனே தெரியல அப்படின்னுக்கே, அதுவும் கூட தேடலை, அது போச்ச வந்தது, எதுலேயோ வந்தது, எங்கேயோ சேவ் பண்ணியிருக்கேன்றதுனால அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோடனே ஆர்யா ஸ்தோத்திரம்னு வந்தது. அதனுடைய முதல் ஸ்தோத்திரத்திலேயே வனமாலையை பற்றி தான் வந்தது. ஆனால் அப்பா அடியன் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசம் சொல்ல போகிறேன் அப்படின்னு அடியனுக்கு தெரியாது. அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுதணும் அந்த ஆர்யா ஸ்தோத்திரத்துக்குன்னு ஒரு ரொம்ப நாளாக மனசில் ஆசை இருந்தது. அதில் அந்த வனமாலா அப்படின்னு வந்த உடனே அடியன் வந்து வனமாலையை பற்றி கொஞ்சம் பிரமாணங்கள் தேடி ஒரு 10-15 பிரமாணங்கள் கிடச்சிது, அதை எழுதி வச்சேன். ஆனால் அதே நாளில் இன்றைக்கி அடியனுக்கு பிளான்லேயே இல்லாமல் இந்த ஸ்தோத்திரத்தின பாஷத்தை இன்றைக்கி எப்படியாவது அடுத்த ஸ்லோகத்துக்கு முன்னேறலாம் என்று ஆரம்பிக்கிற சமயத்தில் இதுலையும் வனமாலைன்னு வந்த உடனே பெருமாள் அதுக்கு தான் இன்னைக்கு அர்த்தால அந்த புஸ்தகத்தை எடுக்க சொன்னார் போல இருக்கு. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுத வச்சார் இன்னைக்கு கார்த்தால அப்படின்னு அது எனக்கு புரிஞ்சுது. அதனால அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுத வச்சா வனமாலா சப்தம் அந்த ஸ்லோகத்திலையும் வரதுனால சரி இன்னைக்கு வனமாலையை பற்றி சொல்லணும் அப்படின்னு அடி எனக்கா தோன சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பாஷ்யத்துக்கு போயிடலாம். ஈஸ்வரத்வேன சங்கனீய யோகோ பிரம்மருத்ரயோகோ ஆதிமம் ரூபம் தாபசவேஷேன கர்மவசியத்துவ வியஞ்சகம். ரொம்ப அழகாக சாதிக்கும். இப்போ ஈஸ்வரன்ற சப்தத்தை சொன்னாலே எல்லாருக்கும் லோகத்தில் என்னடா வருதுன்னா பிரம்ம ருத்ர பிரம்ம விஷ்ணு சிவன் இப்படி தான் ஞாபகம் வருது எல்லாருக்கும் லோகத்தில். அவனும் ஈஸ்வரனோ என்ற பிரம்மமானது ஏற்படுறது. அவா ரெண்டு பேரும் கூட ஈஸ்வராளோ என்று பிரம்மம் ஏற்படுறது. அதுல ஈஸ்வரத்வேன சங்கனீய யோகோ என்று தீவசனம். ஈஸ்வரனோ என்று சங்கை யாரிடத்துல வரும்னா பிரம்மாவுடைய வரும், சிவனிடத்திலே வரும். சிவனுக்கு சப்தமே ஈஸ்வர சப்தம் பொருந்தது. பிரம்மாவை ஈஸ்வரன் சொல்லலைன்னா கூட அவருக்கும் இந்த ஜகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ற ஒரு ஈஸ்வரத்துவமானது இருக்கிறதுனால அவனும் ஈஸ்வரனோ என்ற பிரம்மம் வரும், சங்கை வரும். சங்கனீய யோகோ பிராந்தியா சிந்தியமான யோகோன்னு அர்த்தம். பிரம்மத்தினால சிந்திக்கப்படுகின்ற, ஈஸ்வரனாக சிந்திக்கப்படுகின்ற பிரம்மருத்ர யோகோ பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் நடுவில் ஆதிமமான பிரம்மஸ்வரூபம் இருக்கிற பிரம்மாவனுடைய சதுர்முக பிரம்மாவனுடைய ஸ்வரூபம் இருக்கே அது தாபச வேஷேன, அது தாபச ஸ்வரூபமாக இருக்கு. ஒரு தபஸ்வி மாதிரி சேவை சாதிக்கிறார். அந்த தபஸ்வி மாதிரி இருக்கிறதே என்னடான்னா அவர் யாரை குறிச்சுடா தபஸ் பண்ணுறார் அப்படின்னா தபஸ் வந்து விஷ்ணு கூட பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணுற தபஸுக்கும் இவர் பண்ணுற தபஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால தாபோ தப்பியத சதபஸ் தப்துவா சதபஸ் தப்துவாய் தகும் சர்வமசிருஜத என்று சிருஷ்டிக்கு அங்கபூதமான சங்கல்பத்தையும் தபஸ் சப்தத்தினால சொல்றது. ஏதோ ஒரு புருஷார்த்தத்தை அபேட்சிச்சு பண்ற அந்த தியானத்துக்கும் தபஸ்னு பேரு. இவர் ஏதோ ஒரு புருஷார்த்தத்தை அபேட்சிச்சு தியானம் பண்ற தபச பண்ணிட்டு இருக்கிறவர் இந்த சதுர்முக பிரம்மா. அதனால தாபச வேஷேன கர்மவசியத்துவ வியஞ்சகம், அந்த ஸ்வரூபமானது, அந்த பிரம்மஸ்வரூபமானது கர்மவசியத்துவ வியஞ்சகமாக இருக்கிறது. எதுனால் அந்த தாபச வேஷம். அதனால கர்மவசியர்னு தெரியுது. ஸோ கர்மவசியாலானவா நிருபாதிகமான ஈஸ்வர சப்தத்துக்கு வாச்சியமாக மாட்டாள். அப்போ அவருடைய பிள்ளையாக நினைக்கக்கூடிய பகவான் சிவன் இருக்கிறாரே அவரும் கர்மவசியர் தான். என பிரம்மாவிடமிருந்து பிறந்த சிவன் எப்படி கர்மவசியராக இல்லாமல் போயிடுவார்? அதனால அவர் கர்மவசியர்னு தெரியுது. ஆனால் பகவானுடைய வைலட்சண்யம் என்னடானால் இது கிரீட்டாதி யோகாத்து சர்வேஸ்வரத்துவ கியாபகம். அவரால் சர்வேஸ்வரத்துவத்துக்கு அங்கபூத்தமான விஷயங்கள் என்னென்னா இவர்தான் சர்வேஸ்வரன் என்று அறுதியிடுவதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இந்த ஸ்லோகத்தில் கிரீட ஹார அங்கத என்ற கிரீட அங்கத ஹார கண்டிகா மணீந்திர கௌஸ்துப காஞ்சி இதெல்லாம் சாதிக்கிறதுனால இது பகவானுக்கே அசாதாரணமான ஆபூஷணங்கள். அதனால் இந்த இடத்துல சொல்றிருக்கிற ஈஸ்வரத்துவமானது பகவன் நிஷ்டமே தவிர சாட்சாத் விஷ்ணு நிஷ்டமே தவிர பிரம்மருத்ராதி நிஷ்டம் இல்லை என்று அவர்களை கர்மவசியத்வாதிபிகி வியவச்சேதம் பண்ணி இந்த கிரீட்டாதிகளால் ஜுவலிக்கக்கூடிய ஒருவர்தான் சர்வேஸ்வரன் என்று சொல்லுவதற்காக இந்த ஸ்லோகம் வருகிறதாக கணக்கு பண்ணி அவதாரிகையை அற்புதமாக இடுகிறார். ஸ்புரத் கிரீட்டேதி எப்படி ஈஸ்வரத்வேன சங்கனீயயோஹோ பிரம்மருத்ரயோஹோ ஆதிமம் ரூபம் தாபசவேஷேன கர்மவசியத்துவ வியஞ்சகம் என்று சாதித்து భగవతస్తు కిరీటాది యోగాత్ సర్వేశ్వరత్వ ఖ్యాపకం. ఇదిదా స్ఫురత్ కిరీటాన్ని ஆரம்பிச்சு இந்த பகவானுடைய கிரீட்டாதி யோகம் இருக்கிறதே, இது வந்து பகவானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை ஞாபனம் பண்ணக்கூடியது, பிரசித்தி பண்ணக்கூடியது என்ற அபிப்பிராயத்தில் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஸ்புரத் குறியீட்ட என்று யாமுனாச்சாரியருடைய இந்த ஸ்லோகத்திற்கு அவதாரிக்கையிட்டு மேல் கடினமான சப்தங்களை மட்டும் உற்று நோக்கும்படி செய்கிறார். கிரீட்டம் என்றால் எல்லோருக்கும் தெரியுமானபடியினால் கிரீட்ட என்ற சப்தத்தை பற்றி ரொம்ப சொல்லலை. கிரீட்டினம் கதினம் என்று பகவத்கீதையில் கிரீட்டை கிரீட்டத்தையும் கதையையும் கையில் வச்சுருக்கிறவராகவே பகவானை நிரூபணம் பண்ணியிருக்கு. அதனால் அவதார சமயங்கள்லையும் கிரீட்டினம் கதினம் என்று கிரீட்டத்தையும் கதையையும் எப்பொழுதும் தன் தலையிலும் திருக்கரங்களிலும் அணிந்திருப்பவர் என்று தெரிகிறது அஸ்திரம் பூஷணம். அதே மாதிரியாக கண்டிகா என்பது இதில் அங்கதன்றது பிரசித்தம். அங்கதன கை தோல் வளையல், இந்த தோல் வளை கை வளையல் வேற, தோளுக்கு போட்டுக்கிற வளையல் வளை. தோல் வளைன்றது விதவிதமாக இருக்கும். அது நெளி மாதிரி கையில் போட்டுக்கிற நெளி மாதிரி தோல்லையும் நெளிச்சு போட்டுக்கிறது. அதே ஷேப்பில் நெளி மாதிரி ஷேப்பில் தோளில் போட்டுக்கிறது இல்லை வளையமாகவே போட்டுக்கிறதுன்னு ரெண்டு இருக்கு. அது ரெண்டுத்துக்குமே அங்கதம்னு தான் பேர். அங்கே தீயத்தே இத்தி அங்கதா. ஆனால் ஒரு சரீரத்தினுடைய முக்கியமான அங்கமான கைகளில் தெரிய எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுத்து கொடுக்கப்படுகிற ஆபூஷணம் என்று தாத்பரியம். அதாவது சமர்ப்பிக்கப்படுகிற ஆபூஷணம் என்று அர்த்தம் கொள்ளலாம் அங்கதகா என்ன அந்த அங்கதம். அது முடிஞ்ச உடனே ஹார அதுவும் தெரியும். ஒரே மாதிரியாக பண்ணப்பட்ட ஒரு புஷ்பத்தினால் பண்ணப்பட்டதுக்கு ஆரம்னு பேரு. அது சாதாரண ஆபூஷணம், அது திவ்யமான ஆபூஷணம் அதுவும். ஆனால் அதுவே மோக்ஷத்தில் இருக்கிற ஆபூஷணமானது நித்தியமான ஆபூஷணங்கள். அதுக்கெல்லாம் சைத்தன்ய சக்தி உண்டு. சைத்தன்ய சக்தி உண்டுன்றதுனால அது பெருமாளுக்கு எந்த இடத்துலையும் குத்துறா மாதிரியாகவோ பெருமாளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியாகவோ ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட அதுக்கு சைத்தன்ய சக்தியுடன் கூடிய ஆபூஷணங்கள் என்று நியாயசித்தாந்தத்தில் சுவாமி தேசிகன் எல்லோருக்கும் பிரகாசப்படுத்துகிற மாதிரியாக இந்த ஆபூஷணங்கள்லாம் சைத்தன்ய யுக்தங்கள் என்று கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கண்டிகா என்று அடுத்தது வரார். கண்டிகா என்று கண்டிகா என்றால் கண்டே கண்டபூஷணம் என்று வியாக்கியானம் இடுகிறார். மணீந்திரஹா என்று கௌஸ்துபத்தை சாதிக்கிறார். மணீந்திரஹா என்று சொன்னாலே கௌஸ்துபம். மணீந்திரஹா மணீனாம் சிரேஷ்டஹான்னு அர்த்தம். சச்ச ஜீவதத்துவ அபிவியஞ்சகஹா, அது ஜீவதத்துவத்தை பிரகாசி. மணிவர இவ சௌரேர் நித்தியஹிருத்யோபி ஜீவஹா என்று சாதித்த கிரமத்தில் எப்படியான கௌஸ்துபம் பெருமாளுக்கு ஹிருத்யமோ அதே மாதிரியாக ஒவ்வொரு சேத்தனன் பகவானுக்கு ஹிருதயத்தில் இருக்கிற ஆபூஷணமான கௌஸ்துபம் போன்று ஹிருத்யன். ஹிருத்ய சப்தத்துக்கே ரெண்டு அர்த்தம். ஹிருதயே பவஹா ஹிருத்யா ஹிருதி திஷ்டதி அர்த்தத்திலே ஹிருதயே பவஹான்ற அர்த்தத்தில் ஹிருத்யான்ற சப்தம் வருது. இன்னொன்று மனசுக்கு பிடிச்சதுன்ற அர்த்தத்திலையும் ஹிருத்ய சப்தம் வருது. சேத்தனெல்லாம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துன்ற அர்த்தத்திலையும் ஹிருத்யம். அதே மாதிரி கௌஸ்துபம் வந்து மணி, அது வந்து பெருமாளுடைய ஹிருதயத்திலேயே ஆபூஷணமாக இருக்கிறதுனால ஹிருதயே பவகான்றதுனால ஹிருத்யம். ரெண்டு அர்த்தத்தையும் வச்சுட்டு தான் மணிவர இவ சௌரேர் நித்திய ஹிருத்யோபி ஜீவஹா என்று ஜீவனை ஹிருத்யனாக சாதித்தது. அந்த கௌஸ்துபமானது சேத்தனனுடைய பிரதீகம் என்று சொல்லலாம். சேத்தனுக்கு பதில் இருக்கக்கூடியது என்று சொல்லலாம். அந்த அதை வர்ணிக்கிறார் கௌஸ்துபத்தை. ஏன்னா இந்த சேத்தனெல்லாம் தன்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர் விஷ்ணுதானே தவிர மற்ற தேவதைகள்லாம் ஸ்வயம் கர்மவசியாளான இருக்கப்படினால அவளுக்கு உத்தாரகத்துவமோ தாரகத்துவமோ ரக்ஷகத்துவமோ இதெல்லாம் சோபாதிகமாக உண்டே தவிர நிருபாதிகமான ரக்ஷகத்துவம் கிடையாது. சர்வ ஸ்தித்திலையும் மோக்ஷ பிரளய சமயத்தில் இவாள்லாம் காப்பாற்றுவாள். பிரளய சமயத்தில் இவாளும் உள்ளே போயிடுவாள். எஸ் ஏ பிரம்மச்சக்ஷத்ரஞ்சேபவத ஓதனா மிருத்யுரியஸ்யோபசேச்சனம் கைத்தாவேத எத்திர சஹான்ட்டு பிரம்மாவெல்லாம் கூட இதில் அத்தியமானத்துவம் தான் இருக்கு அவளுக்கெல்லாம். அவளையும் சேர்த்து சாப்பிட்டுறார் பிரளய சமயத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்றதுனால அகர்மவசியரான பகவான் மட்டும்தான் இந்த ஆபூஷணங்களுடன் எப்பொழுதும் ஜொலிக்கக்கூடியவர். அதாவது சேத்தனனை ஹிருதயஸ்தானியனாக கொண்டு உள்ளவரும் அவர்தான் என்ற அர்த்தம் தோன்ற அந்த மணீந்திர என்ற சப்தத்தை இங்கு சாதித்தார். அப்புறம் மணீந்திர காஞ்சி குண நூபுராதிபிகி என்ற இடத்துல காஞ்சி அப்படின்னு சொன்னாக்க காஞ்சி என்ற சப்தத்துக்கே ஒட்டியானம்னு ஒரு அர்த்தம். குணம்னால் அந்த அதில் இருக்கிற ரசனா என்று அர்த்தம் சொன்னோம். அப்புறம் நூபுராதிபிகி, நூபுரம் என்றால் திருவடியில் அணிந்து கொள்ளக்கூடியதான அழகான பாதசலங்கை என்று சொல்லலாம். ஐவைகளால் அர்த்தம். அப்புறம் வருது ஆதிசப்தம் வருது, நூபுராதிபிகி என்று. ஆதிசப்தேன அபரிமிதானி திவ்யாபரணாந்தராணி சங்கிரஹியந்தே. இது தவிர திவ்யாபரணங்கள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாமும் ஆதிசப்தத்தினால சங்கிரகம் பண்றார். அதற்கப்புறம் ஆபூஷணங்களை மாதிரியாக ஆயுதங்களை சங்கிரகம் பண்றார். ரதாங்க என்று ரதாங்காதயா பஞ்ச மனஸ்தத்துவ தாமசாஹங்கார சம்யஜான புத்தி தத்துவ சாத்விகாஹங்கார அபிமானித்வேன பிரசித்தாஹா. ரதாங்கம் முதலிய ஐந்து ஆபூஷணங்கள், அது ஐந்து ஆயுதங்கள். ரதாங்கம் என்ன, சங்கம் என்ன, அசின்னு சொல்லக்கூடிய கட்கம் என்ன, கத்தி என்ன, கதா என்ன, தனுகு என்ன, இந்த ஐந்தும் என்னன்னால் ஐந்து தத்துவங்களுக்கு பிரதீக பூதங்கள், எடுத்துக்காட்டுகள். மனஸ்தத்துவம் இருக்கே அதுதான் சக்கராயுதத்துக்கும், தாமச அகங்காரத்துக்கு சங்கமும், சம்யஞானம்னு சொல்லக்கூடியதுக்கு அசி என்று சொல்லக்கூடிய சித்வா ஞானாசினாத்மனகான்னு ஞானத்தை கட்கமாக சொல்லக்கூடிய வழக்கம் அனால ஞானம். அப்புறம் புத்தின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த கதா என்று சொல்லக்கூடியது. அப்புறம் அகங்கார புத்தி, அப்புறம் சாத்விக அகங்காரம்னு சொல்லக்கூடியதுதான் அந்த தனுசு என்று ஐந்து தத்துவங்களுக்கு பிரதீகமாக, ஐந்து தத்துவங்களின் அம்சமாக விளங்கக்கூடிய ரதாங்க சங்க அசி கதா தனுகு என்று இந்த ஆபூஷண சிரேஷ்டமான ஆபூஷணங்களால் தனுர்வரைகி என்று அர்த்தம். அதற்காகத்தான் இந்த ஐந்து தத்துவ கிரமத்தில் இந்த ஐந்து ஆபூஷணங்களையும் அமைத்துள்ளார். ரதாங்காதயா பஞ்ச மனஸ்தத்துவ தாமசாஹங்கார சம்யஜான புத்தி தத்துவ சாத்விகாஹங்கார அபிமானித்வேன, இதுக்கெல்லாம் அபிமானி தேவதைகள் தான் இந்த ரதாங்காதிகள் என்று சாதிக்கிறார். ஸ்புரதுஜ்வலமிதி பதாபியாம் ஆபரணாதேகே விக்கிரஹஸ்ய அன்யோன்ய யோகாதபி சோபமானத்வம் க்யாயதே க்யாப்யதே. அதாவது இந்த இதில் என்ன பண்ணியிருக்கார், ஸ்புரத் சப்தத்தை அங்கே போட்டிருக்கார், அப்புறம் உஜ்வல சப்தத்தை இங்கே போட்டிருக்கார். என்ன வனமாலையா உஜ்வலம்னு சொல்லியிருக்கார். ஸோ ஸ்புரத்து உஜ்வலம்ன்ற ரெண்டும் என்னடா சொல்றதுன்னா, இதால அது ஸ்புரிக்கிறது, இந்த ரதாங்காதிகளாலையும் துளசியாலையும் வனமாலையாலையும் ஆபூஷணங்கள் ஜொலிக்கின்றன. ஆபூஷணங்களால் ரதாங்காதிகள் ஆபரணங்கள் ஜொலிக்கின்றன. ஆபரணங்களால் ஆபரணம்னாலும் ஆபூஷணம்னாலும் ஒன்றுதானே, அஸ்திரங்கள் ஜொலிக்கின்றன. இந்த அஸ்திரங்களாலும் ஆபூஷணங்களாலும் துளசி வனமாலை எல்லாம் ஜொலிக்கிறது என்ற அர்த்தம் பட அங்கே ஒரு ஸ்புரத் சப்தம், இங்க ஒரு உஜ்வல சப்தமும் போட்டிருக்கிறதுனால இவைகளால் அவைகளுக்கு ஜொலிப்பு, அவைகளால் இவைகளுக்கு ஜொலிப்பு என்று பரஸ்பரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை ஸ்புரத்து உஜ்வலம் இத்தி பதாபியாம் முதல்ல இருக்கிற ஸ்புரத் சப்தம், கடைசியில் இருக்கிற உஜ்வல சப்தத்திலையும், ஆபரணாதேகே விக்கிரஹஸ்ய ஆபரணம் என்ன, பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் என்ன, இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து சோபமானத்துவம் கியாப்பியதே. ஆபூஷணங்களாலேயும் திவ்யசரீரத்துக்கும், ஆபரணங்களாலேயும் திவ்யசரீரத்துக்கும், திவ்யசரீரத்தினால ஆபூஷணங்களுக்கும் ஆபரணத்திற்கும் உள்ள ஒரு அழகானது இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அத்ர ஸ்ரக் வஸ்திராபரணைர் யுக்தம் ஸ்வானுரூபைர் அனுபமைஹி சின்மையை ஸ்வப்பிரகாசைச்ச அந்யோன்யரு சிரஞ்சிதைஹி இத்தியாதிகம் திரஷ்டவ்யம். என இது எப்படின்னா, ஸ்ரக் என்ன, மாலை என்ன, வஸ்திரங்கள் என்ன, ஆபரணங்கள் என்ன, இவைகளோடு சேர்ந்த பகவானுடைய ஸ்வரூபானுரூபமான அனுபமமான, அதாவது ஸ்வரூப அனுரூபமாகவும் அனுபமமாகவும் நிருபமமாகவும் ஒப்புமை சொல்லக்கூடிய அளவிற்கு கூட ஒன்றும் கிடையாது, அப்படி நிருபம் அன்பேரலான அன்கம்பேரபிளான சின்மையைஹி ஸ்வப்பிரகாசைச்ச சின்மயமான, அதான் இதை தான் சொல்றார். சின்மையகினா ஞான ஞானமே சொரூபம், அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாமும் வந்து சைத்தன்ய சக்தி உண்டு. சின்மையகி ஸ்வப்பிரகாசகி, அது தனக்கு தானே பிரகாசிக்கக்கூடியது, மற்ற ஜட தத்துவம் மாதிரி இல்லை. இந்த லோகத்தில் பண்ணுற ஆபூஷணங்கள்லாம் கடையில் போய் வாங்குறோமே அந்த மாதிரி ஆபூஷணங்கள் இல்லை. அது குத்தித்தினா மறுபடியும் இந்த இடத்துல குத்துறதுன்னு சொல்லி சரி பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் குத்தாது, பெருமாளுக்கு குத்துற மாதிரி இருக்கா, என்ன அதுக்கு சைத்தன்யம் உண்டு, அதுக்கேற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அதனால சின்மையகி ஸ்வப்பிரகாசைஷ்ட அந்யோன்ய அனுரஞ்ச அந்யோன்ய ருச்சி ரஞ்சிதைகி, இது இது வந்து அதுக்கு அழகாக இருக்கணும்னு நினைக்கும். கிரீட்டம் வந்து என்ன நினைக்கும், மற்ற ஆபூஷணங்களுக்கு நம்ம அனுரூபமா இருக்கணும்னு நினைக்கும். அதே மாதிரி மற்ற ஆபூஷணங்கள் எல்லாமும் கிரீட்டத்துக்கு அனுரூபமா இருக்கணும்னு தானே நினைச்சு நினைச்சு நினைச்சு அதுவா சரி பண்ணிக்கும். ஒன்னா ஒண்ணு சரி பண்ணிக்கும், என்ன மேட்சிங்னு கேட்க வேண்டாம். பெருமாளுக்கு என்ன மேட்சிங்னு கேட்கவே வேண்டாம். அதுகளுக்குள்ளேயே ஒரு சைத்தன்ய சக்தியானது இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உடையவைகள் என்று அந்யோன்ய ருச்சி ரஞ்சிதைஹி இத்தியாதிகம் திரஷ்டவியம். இதை இந்த ஸ்லோகமே அப்படி சாதிக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு ஆபூஷணங்களும் ஒரு ஒரு ஆபரணங்களும் அதே மாதிரி ஒரு ஒரு அஸ்திரங்களும் மற்ற அஸ்திரங்களோட ஒத்து போகணும். அழகு என்கிற அழகுபடுத்துதல் என்கிற பகவானுடைய கைங்கரியத்தில் ஒத்து போக வேண்டும் என்று நினைத்து அவைகள் ஒற்றுமையுடன் திகழ்கின்றன என்றால் அதற்கு சைத்தன்ய சக்தியும் அதற்கு இச்சா சக்தியும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிரமாணத்தை எடுக்கிறார். எதில் அதுகளுக்கு சைத்தன்யம் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்புறம் தனக்குத்தானே பாசிக்கும் தன்மையான ஸ்வப்பிரகாசத்துவம் சொல்லப்படுகிறதோ, அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை எடுத்து இங்கு நமக்கு காட்டி அவைகளுடைய அந்யோன்ய அனுரஞ்சி தத்துவத்தை சாதிக்க ஒன்ன ஒன்று டெக்கரேட் பண்றது. பெருமாளை எல்லாம் சேர்ந்து டெக்கரேட் பண்றது வேற, இவைகள் எல்லாம் ஒன்னை ஒன்று ஒன்றை ஒன்று டெக்கரேட் பண்ணிட்டா தானே பெருமாளை அதை டெக்கரேட் பண்ற மாதிரி ஆகும். சங்கான் தத்முகு பிருதக் பிருதக்னு இருக்கக்கூடாதே. தனித்தனியா எல்லாரும் ஒவ்வொரு சங்கத்தை எடுத்து ஊதினான், எல்லாம் ஒத்துமையா ஊதணும் இல்லையா? அந்த மாதிரியாக இதெல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுன்ற சப்தம் வரணும்ன்றதுக்காக அந்யோன்ய அபிரஞ்சிதைஹி என்ற சப்தத்தையும் பிரமாணபூர்வகமாக இட்டு சின்மயைஹி என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னால், இந்த ஸ்லோகத்துல பிரமாண ஸ்லோகத்துல சின்மயைஹின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அஸ்பிருஷ்ட சம்சார தேவதாத்மகைஹி இத்யர்த்தஹ. சம்சாரத்தையோ அந்தந்த அதாவது அந்தந்த தேவதைகளையோ ஸ்பர்ஷம் பண்ணாம இருக்கக்கூடியவைகள் அர்த்தம். சாம்சாரிக்கமான சம்பந்தம் இல்லாதவைகள் அஸ்பிருஷ்ட சம்சார தத்த தேவதாத்மகைகி அஸ்பிருஷ்ட தத்த தேவதாத்மகை. அந்தந்த எதோ தேவதைகள்லாம் இந்த கிரீட்டமானதில்லை, அதெல்லாம் இந்த ஆபூஷணங்கள்லாம் வேற வேற தேவதைகளுக்கு உபகரணமா ஆனதில்லை, அதுவும் சாம்சாரிக்கமான வஸ்துக்கள் மாதிரி இல்லை என்று துவனிக்க இங்கு சின்மயைகின்ற சப்தத்தை சாதிச்சிருக்கார்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரியாக வனமாலையா என்ற துளசி, துளசின்றது தான் விசேஷம். துளசி அமிர்த ஜன்மாசி சதாத்வம் கேசவ பிரியே கேசவார்த்தம் லுலாமித்வாம் வரதாபவ சோபனே என்று மந்திர புரஸ்தரமாக நம்ம துளசியை எள்ள பண்ணி அதை பெருமாளுடைய பத்னியாக நினைச்சு அதை விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் என்று சொல்லி விஷ்ணு பத்னியாக நினைத்து பெருமாளுக்கே சமர்ப்பிக்கிற வியாபாரத்தை தான் நம்ம பிரதினம் திருவாராயணத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குன்னு உற்சவமே நடக்கிறதுன்னு நான் ஏற்கனவே சிறைய சில உபன்யாசங்களில் சொல்லியிருக்கேன். நரசிம்மர் பெருமாள் நரசிம்மர் வந்து துளசி விவாகம் பண்ணிட்டார் என்று புராணங்களில் உல்லேகம் இருக்கு. அதற்கு அனுகுணமாக இன்றைக்கும் சில ஊர்களில், அதுவும் எஸ்பெஷலி அடியன் பரோடாவில் இருக்கச்ச பரோடா நரசிம்மர் கோவில்னு பிரசித்தம் அந்த ஊரில் ஒரு சின்ன கோவில், அந்த கோவில்லேருந்து பெருமாள் எழுதி துளசி வனத்துக்கு போய் துளசியோட கல்யாணம் பண்ணிப்பார்ன்ற உற்சவமானது ரொம்ப அற்புதமாக நடக்கும். துளசி மகோத்சவம், துளசி விவாக மகோத்சவம்னு பேர், ரொம்ப நல்ல உற்சவமாக கொண்டாடுவாவா. அப்படி துளசியை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசலாம். கருந்துளசின்னு இருக்குது, கிருஷ்ண துளசின்னு அது ரொம்ப விசேஷம். ஆற்றில் எல்லா ஆற்றுலையும் அதை வச்சுட்டு தீர்த்தம் கொட்டின்னு வந்தால், தீர்த்தம் சேர்த்துன்னு வந்தால் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆறுதுன்றத மகர்ஷி துல்லியரான எத்தனையோ வித்வான்கள் அதை தான் அனுபவித்து அதை எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு துளசியினுடைய மகாத்மியமானது இருக்குது. அது தவிர வனமாலானா என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். வனமாலையா உஜ்வலம் என்று சாதிக்கிறார். அந்த வனமாலைன்றது என்ன அப்படின்னு பார்த்தால், அந்த வனமாலையை பத்தி சொல்லணும்னால், அதாவது கழுத்திலேருந்து ஆரம்பிச்சு பெருமாளுடைய திருவடி பரியந்தமாக இருக்கக்கூடிய ஒரு மாலைக்கு வனமாலை என்று பெயர் என்று சில பிரமாணங்கள் சொல்லுகின்றன. சில இன்னும் அநேக பிரமாணங்கள் அநேக விதமாக சொல்லுகின்றன. சில சில ரெண்டு மூணு புஷ்பங்கள் சேர்ந்த கலவை யாரது கலவையை தான் வனமாலைன்னு சொல்கிறான்றதாக சில இடங்களில் சொல்கிறேன். அதை அந்த ஆரியா ஸ்தோத்திரத்தில் எங்கள் தாத்தா ஆரம்பிக்கச்சியே இந்த ஸ்லோகத்தில் தான் இந்த வனமாலா சப்தத்தில் தான் ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்துட்டு அதனுடைய அர்த்தம் எழுதிச்சு அடியன் சங்கிரகித்த வனமாலையை பற்றிய சில பௌராணிகமான ஸ்லோகங்களை உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். அதன் மூலமாக இந்த சின்ன ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தையும் கொஞ்சம் பெருசாக்கினதாகவும் ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை இதன் மூலமாக சொன்னதாகும்ன்றதுக்காக அடியனுடைய இந்த பிரயத்னம். அது கூடவே எங்க தாத்தாவுடைய அந்த ஆரியா சப்தத்தினுடைய ஆரியா ஸ்தோத்திரத்தினுடைய 70 ஸ்லோகம் அது. அதனுடைய முதல் ஸ்லோகமான மங்கள ஸ்லோகத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஆகும். அந்த காலத்தில் இதை என் பப்ளிஷ் பண்ணச்ச சிவசங்கராச்சார சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்க பெரியவா எழுதினது அதை நீ பிரகாசப்படுத்தினியே அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அதை ஒரு காப்பி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் கருணாகராச்சார சுவாமி இதை தானே பிரகாசப்படுத்தணும்னுட்டு தெலுங்கில் லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள்லாம் வெளியில் வந்த சமயத்தில் இந்த ஸ்தோத்திரத்தையும் அதில் பிரசித்தி பண்ணி ரொம்ப எல்லாரும் எங்கள் தாத்தாவை கௌரவமாக இதில் இதன் மூலமாக அவர்கள் எல்லோரும் அவருடைய ஒரு சத்காரத்தில் அவருக்கு ஒரு கைங்கரியம் செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த சுவாமியானவர் அடியனுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை அவருடைய அந்திம சமயத்தில் எங்கிட்ட கொடுத்து அடியனுக்கு மாதா மகருடைய தம்பி திருத்தம்பியவர் கண்ணு கேட்காத காது கண்ணு தெரியாது காது கேட்காது இருந்த சமயத்தில் எப்படியோ என்ன இவளோட பிள்ளை அப்படின்னு புரிஞ்சுண்டு என்னுடைய அண்ணா பிள்ளை அண்ணாவோட பேரனைவன் அப்படின்னு புரிஞ்சுண்டு சரி சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்கியே அதனால நீ இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லி இந்த கையால் எழுதி வச்சுருந்த அந்த பிரத்தியை கொடுத்தார். அதை அடியன் சமயம் வரைச்ச பிரகாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துன்னு வந்தேன் அவரெண்டேருந்து. அதை வந்து அடியனுடைய கல்யாணத்துக்கு அன்னைக்கு அதை எப்படியோ பிரகாசப்படுத்தணும்னு பிரகாசப்படுத்தினேன். அதனுடைய முதல் ஸ்லோகம் இது. வனமாலாசித தோரண ஹரிபக்ஷோ கேக சுந்தரீம் வந்தே யத் சீதாபாங்க நதி புருஷார்த்த விசேஷ சசிய விருத்திகரி என்பதாக ஸ்லோகம். அதுல வனமாலாசித தோரண ஹரிபக்ஷோகேக சுந்தரீம் வந்தே என்று ஒரு பதத்தை போட்டிருக்கிறார். சமஸ்த பதம் வனமாலையுடன் கூடிய ஒரு தோரணம் போன்ற பெருமாளுடைய வக்ஷஸ்தலம் இருக்கிறது. அந்த வக்ஷஸ்தலத்திற்கு ஒரு சுந்தரியாக விளங்கக்கூடியவள் தான் இந்த லக்ஷ்மி என்று லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை தான் ஆர்யா ஸ்தோத்திரம் என்று சாதிக்கிறார். ஆர்யா என்று சந்தஸும் ஆர்யா சந்தஸ் வர்ணிக்கப்படுகிற தேவதையும் ஆர்யா என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி. சோ அந்த ரெண்டு அர்த்தத்திலையும் ஆர்யா ஸ்தோத்திரம் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார். ஆர்யா என்ற சந்தஸ்ல இருக்கிறதுனாலையும் ஆர்யா ஆர்யா என்று சொல்லக்கூடிய பூஜனீயான தாயாரையே சொல்லுவதனாலும் இதற்கு ஆர்யா என்று பெயர். சாதாரணமா ஆரியர்கள்னா ஆர்யான்னா என்ன அர்த்தம்னா பூஜ்யான அர்த்தம் கொண்டாடத்தகுந்தவர்னு அர்த்தம். அந்த கொண்டாடத்தகுந்தவளான லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரத்தை ஆர்யா என்கிற சந்தஸ்லேயே சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரொம்ப நல்லா திங்க் பண்ணி பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதுல வனமாலான்ற சப்தத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்னா வனமாலா சமாக்கியாதா விஷ்ணு பிரியதமா பவேத் என்று பிருகு சம்ஹிதையானது எப்படி துளசி ரொம்ப பிரியமோ அந்த மாதிரியாக வனமாலையும் பிரியம் என்று சொல்றது. அதனாலதான் இந்த ஸ்லோகத்திலையும் யாமுனாச்சாரியர் அதாவது ஆளவந்தார் துளசியா வனமாலையாச்ச உஜ்வலம் என்று துளசி எப்படி பத்னியோ அதே மாதிரியாக வனமாலையும் பெருமாளுக்கு பத்னி ஸ்தானத்தை கொண்டது என்று அர்த்தம் வர அந்த மகாபாரதத்தில் இருக்கிற பிரமாண வச்சனம் மகாபாரதத்தில் 5வது பருவத்தில் 9வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகத்தில் வருது. வனமாலா அப்படின்றதுக்கு ஆபாத லம்பினி மாலா என்று இன்னொரு ஒரு பிரமாணம் சொல்றது. அது மட்டும் இல்லாம வனமாலா சமாக்கியாதா விஷ்ணு பிரியதமா பவேத் என்று பிருகு சம்ஹிதை சொல்றது. மகாபாரதமும் சொல்றது பிருகு சம்ஹிதையும் சொல்றது. இது வனமாலை என்றால் என்னவென்றால் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியத்தமை விஷ்ணுவுக்கு எப்படி துளசி பிரியத்தமையோ அந்த மாதிரி பிரியத்தமை இந்த ரெண்டுத்தினுடைய பிரியத்தமத்துவத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் அதுல முடிக்கச்ச துளசியா வனமாலையாச்ச என்று சக்காரத்தையும் சேர்த்திருக்காரோ என்று அடியனுக்கு தோன்றும். ரசத்துளசியா வனமாலையாச்ச உஜ்வலம் என்று சக்காரம் இல்லைன்னா கூட நம்மளா சேர்த்துக்கலாம் துளசி வனமாலையா உஜ்வலம் என்று. மேலும் உத்தான தர்ஜனீபியாம் தூ ஊர்த்வாத பிரக்ரமேண தூ மாலாவத் கிரம விஸ்தாரா வனமாலா பிரகீர்த்திதா என்று கிரமதீபிகை என்ற கிரந்தமானது என்ன சொல்றதுன்னா அதாவது மேலேந்து கீழையாக மாலாவத் கிரம விஸ்தாரா மாலை மாதிரியாக மேலேந்து ஆரம்பித்து கீழே பரியந்தமான விஸ்திருத்தமாக தொங்கக்கூடிய ஒன்றுக்கு வனமாலை என்று பெயர் அப்படின்னு. அதாவது அதே இன்னொரு இடத்துல சொல்றது கண்டமாரபிய கண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு யாதிஷ்டே பாதத்வய விளம்பினி அதாவது கிரமதீபிகை என்ற கிரந்தத்திலேயே இன்னும் விஸ்தாரம் பண்றச்ச அதனுடைய கிரமதீபிகைக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அந்த கிரமதீபிகான்ற கிரந்தம் பெருமாளுடைய ஆபூஷணங்களை பத்தி சொல்றது. அதற்கு ஒரு டிப்பணி இருக்கு. அந்த டிப்பணியில என்ன சொல்றாருன்னா, கண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு பாதத்வய பரியந்தம் தொங்கக்கூடியதான பத்திரங்கள் என்ன, புஷ்பங்கள் என்ன, ரெண்டும், சில பத்திரங்கள் சில புஷ்பங்கள், இதைதான் வனமாலா என்று சொல்லுகிறார்கள் என்று. அந்த பத்திரம் துளசியாகவும் இருக்கலாம், புஷ்பங்கள் இருக்கலாம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பத்திர புஷ்பமயி மாலா வனமாலா பிரகீர்த்திதா என்று. வன சப்தத்தினால வனன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். வனன்ற சப்தத்துக்கே அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வனன்ற சப்தத்துக்கு காடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. காட்டில் இருக்கக்கூடிய அழகான மாலை, அழகான வஸ்துக்களை சேர்த்து தொடுக்கக்கூடிய ஒரு மாலை என்று சொல்லலாம். அது பத்திரங்கள் என்ன, புஷ்பங்கள் என்ன, இதெல்லாம் தான். இப்பவும் மாலைகள் எல்லாம் சில இலைகளையும் வைக்கிறாள், புஷ்பங்களையும் வைக்கிறாள், அதை வனமாலை என்று சொல்லலாம் என்று தெரிகிறது. பத்திர புஷ்பமயி மாலா வனமாலா பிரகீர்த்திதா, எதுவானது கண்டம் ஆரம்பிய திஷ்டே பாதத்வய விளம்பினி, கண்டத்திலிருந்து ஆரம்பிச்சு பாதத்வய பரியந்தம் திருவடி பரியந்தமாக தொங்கக்கூடியது என்று சாதிக்கிறார். அதையே இன்னொரு இடத்துல அக்னி புராணத்தில் சொல்லச்ச, வனமாலா பரீதாங்கம் மூர்த்தி மத்யர் நிஜாயுதைஹி கிருத்தோரவு தட்சிணே பாதமாசீனம் பங்கஜாருணம் என்று. வனமாலையினால் சூழப்பட்ட அங்கத்தை உடையவர் என்று. வனமாலையானது பெருமாளை தலையிலேந்து ஆரம்பிச்சு கால் பரியந்தமாக திருவடி பரியந்தமாக வியாபிச்சு இருக்குன்ற அர்த்தம் பட அக்னி புராணத்திலையும் பாதாந்தா வனமாலா சாத் அஷ்டோத்தர சகசிரதா, 1008 புஷ்பங்கள் வச்சு தொடுக்கக்கூடிய ஒரு மாலை. மாலாத்து கல்பசாத்தியம் வா திகுணம் ஷோடசாங்குலாத்து, அதாவது மாலாத்து கல்பசாத்தியம் வா, கல்பசாத்தியம் வா திகுணம் ஷோடசாங்குலாத்து, அது சில சமயத்தில் 12 அங்குலத்தை காட்டிலும் பெருசு, தடியோ என்னன்னு தெரியும், எவ்வளோ பெருசாக இருக்கணும்னால் திகுணம் ஷோடச அங்குல பரியந்தம் தடியா இருக்கக்கூடிய மாலை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு வனமாலா, பாதாந்தா வனமாலா சாத் அஷ்டோத்தர சகசிரதஹா என்று 1008 புஷ்பங்கள் குறைஞ்ச பட்சம்னு அர்த்தமா என்னன்னு தெரியல. அது அக்னி புராணமானது அப்படி சொல்றது. இப்படியாக அநேக புராணங்கள்லையும் இதுலையும் இந்த வனமாலான்ற சப்தத்தினுடைய உல்லேகங்கள் வருது. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வனமாலா சப்தத்தை இன்னும் தேடி பார்த்தோம்னா நிறைய தெரியலாம். இன்னைக்கு அர்த்தால் அடியேன் பிரமாணத்துக்கு தேடுற சமயத்தில் கிடைச்ச விஷயங்களை மட்டும் இந்த உபன்யாசத்தில் அடியேன் சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முடிவு பண்றேன், அது பூர்த்தி பண்றேன். மறுபடியும் ஸ்லோகத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஸ்புரத் கிரீட்டாங்கதார கண்டிகா மணீந்திர காஞ்சி குணனு புராதிபிஹி ரதாங்க சங்காசிகதா தனுர்வரையில் சத்துலசியாவன மாலையோஜ்வலம். கவி தார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.